கனவிலை போல இருக்கும் அந்த அழகான தேவதனியோ. வாஸ்து பார்த்து காலையில் எலும்பி கோலம் போடுறடியோ. ஹேமா ஹேமா ஹேமா, இந்த ராஜக்கு ஏத்த குயினா. அடி வேணா வேணா வேணா, வேற பசங்க உனக்கு வேணா. அடி பேசாமலே நானும் உன் மேல் விழுந்துட்டமா. உன்னை பார்க்காமலே இங்க துடியா துடிக்கிறனா. உன கொஞ்சமா கொஞ்சம் நுண்டி, உன கொஞ்சிதான் பேசணுண்டி. அடிக்கடி உன் நினைப்பா இருக்க இருக்கிறண்டி. உன கொஞ்சமா கொஞ்சம் நுண்டி, உன கொஞ்சிதான் பேசணுண்டி. அடிக்கடி உன் நினைப்பா இருக்க இருக்கிறண்டி. Take time, நீ நானும் பழகலாம். Okay, it's fine. காதல் வந்து மறுபடி என்ன தக்குதம் அவராய். புதுசாக பழகிற நீயும் வெரி பிரைட். உண்ட வேர்ல்ஸ் என்ன மயக்குது வாய். என்னோட கேண்டி கிரஷ் சுகர் லேடி பக்கத்தில் நிற்க இப்ப I'm so ready. Big bottles, cute cutters, let's get in baby. டெடி பேரா கட்டிப்பிடு என்ன இப்ப டெய்லி. புதுசாக எனக்குள்ள ஒரு ராகம் பாடுதுமா. அந்த பாட்டுல தாளம் நீயா இப்ப வாவேமா. உன கொஞ்சமா கொஞ்சம் நுண்டி, உன கொஞ்சிதான் பேசணுண்டி. அடிக்கடி உன் நினைப்பா இருக்க இருக்கிறண்டி. உச்சிலிருந்து உள்ளங்கால் வேறையும் நீ தங்கம். எந்த நாரி போன வாழ்க்கைக்கு நீ தான் நடி சொர்க்கம். வாசல் இல்ல கோலம் போட்ட காஞ்சிபுரம் சேல கட்டி. நெத்தி இல்ல ஸ்டிக்கர் போட்டு கைகள் இல்ல மாறுதானி. தஞ்சாவூர் பொம்மை போல தலைய நீ ஆட்டுற. புது வழி அடி எனக்கு நீ காட்டுற. Can you feel it? நம்ம ரெண்டு லவ் பேர்ட்ஸ் போல தானடி. Sky is the limit. ஆத்தாடி நான் உன்னால பறக்கிற காத்தாடி. ஆத்தாடி போட்டிருக்கும் காதல் கண்ணாடி. I see the love for your beauty. வர வேண்டி உன்ன நான் தேடி. உன்னால செத்தேண்டி என்ன நீ ஏத்துக்கொள்ளடி. உன்ன நான் காதல் செய்வேண்டி. என்னோட கியூட்டான மீனாச்சி. கொஞ்சம் கொஞ்சம் பேசலவா வேண்டி. கொஞ்சிதான் பேசணுண்டி. அடிக்கடி உன் நினைப்பா இருக்க இருக்கிறண்டி. உன கொஞ்சமா கொஞ்சம் நுண்டி, உன கொஞ்சிதான் பேசணுண்டி. அடிக்கடி உன் நினைப்பா இருக்க இருக்கிறண்டி.